படக்கதைகளில் வரும் போல் ஒரு இனிய மாலை இல்லை, சற்றென வீசு மெல்லிய காற்றும் இல்லை, ஆனாலும் ஒரு நொடிகளிடம் மாறியது இரு உள்ளங்கள். நீ உள்ளுக்குள்ள நுழைஞ்ச எல்லா கண்ணும் மேல தோய எல்லா பிகரும் சப்பைய இருக்க, நீ மட்டும் ஏண்டி சூப்பரா இருக்கிற கலக்கிற பிரிக்கிற பொன்மானே, அண்ணாட மயிலாட ஆடுவோமே, கபுக்குள்ள கொடி கூட்டம் இருந்தாலும் என் கண்ணுக்குள்ள இருப்பது நீ தானே. பேரும் தெரியல கவலையும் இல்ல, பார்த்த பார்வையில் காதலா, கைய தூக்கி பாடுவே உள்ள என்னோட நீயோ ஆடவா. அடி பேபி நில்ல, நீ எங்க போற, போன் நம்பர் கொடுக்காம விடுவேன்னா உன்ன புள்ள, வெக்கம் விட்டு பாமா இங்க பழகுவோமே, ஓ என் கூட சேர்ந்தே ஆடே அழகு மயிலே, அழகு மயிலே, அழகு மயிலே. பெண்ணேயன் கண்ணேய உயிரைய சுவாசம், எங்கேயும் போனா உன்னோட வாசம், காலு என் கையேயன் கண்ணேய மூக்கு, உன்னால எனக்கு போகுது மூச்சு, உச்சத்தல நடுங்குது பனி அடிக்குது எனக்கு மட்டுமா, கட்டி மேலும் கேக்குது பகலில கனவு, வாழ்க்கை பொழுது சொல்லாத வரிகள் ஆயிரம் இருக்குது, இந்த தெரிஞ்சும் உன்னால கருவியில் தாழ்ந்து போகிறேன். நீ மாத கணக்க பிரம்மன் செதுக்கிய சிலையும் நீ தாண்டி, உதடிரண்டு உடலிரண்டு பிறண்டு பிறண்டு படுப்போமே, பகல் நேரம் தூக்கம் அடிக்குது இரவிரவா படிப்போமே. அடி பேபி நில்ல, நீ எங்க போற, போன் நம்பர் கொடுக்காம விடுவேன்னா உன்ன புள்ள, வெக்கம் விட்டு வாமா இங்க பழகுவோமே, என் கூட சேர்ந்தே ஆடே அழகு மயிலே. கன்னத்தில் முத்தம் விட்ட புதித கவிதை தீப்பிடிக்கும், கண்ட கூட காத கொண்டு நீருப்பின் பிறந்திருக்கும், விரத மிருந்து வரங்க பெருவேன் அலை கொடி என காத்திருக்க, என்னோட மைக்ரோ காதல் முட்டில் இருந்து பூத்திருக்க, உன்னுடைய சமையல் அறையில் அது படிகளை நெருப்ப தார, கொலிச்சு கிள்ளிட்டாச்சு நான் கவலை வேணா லிப்ட் தாரன், கோபம் வேற சொல்லு விட்ட வந்து பொண்ணு கேட்க மூண்டு முடிஞ்சு கழுத்துல, முக்கியமா மாமம் போட கிட்டு பட்டுக்கல கட்டு பட்டுக்கிற கற குட்டையில என்ன துளைக்கிற, ஒரு நொடிகளை நம்ம கொடுக்கிற முள்ளு மனதில் என்ன கலக்கிற, மை நேம் இஸ் எம்சி சார் பேசிக்கான பாட்டுக்கார, நிலவு நீ பார்க்கணும்னா டாக்ஸி அடிச்சு கூட்டி போற, கவிதைகள் ஆயிரம் கனவுகள் என கண்டேனா, அறிமுகம் ஒரு விதம் பார்த்த உடனே செத்தேனா, கவிதைகள் ஆயிரம் கனவுகள் என கண்டேனா, அவள் முகம் ஒரு விதம் பார்த்த உடனே செத்தேனா.